எனது ராசியான நாட்களை இரண்டு வகையாக நான் பிரித்திருக்கின்றேன். ஒன்று, சாகாவரம் பெற்ற பழைய பாடல் பொக்கிஷங்களை நான் ரசிக்கின்ற நாட்கள். இரண்டு, புத்தம் புதிய பாடலாக என்னை செதுக்கிக் கொண்டிருக்கும் உனது தரிசனம் கிடைக்கின்ற நாட்கள். ஆமாம், எனக்கு ராசியான நாட்கள் என்று இரண்டு வகை. ஒன்று, சாகாவரம் பெற்ற பழைய பாடல் பொக்கிஷங்களை நான் ரசிக்கின்ற நாட்கள். இரண்டு, புத்தம் புதிய பாடலாக என்னை செதுக்கிக் கொண்டிருக்கும் உனது தரிசனம் கிடைக்கின்ற நாட்கள். கண்களா காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம், தங்கள் அன்பெல்லாம் சாம்ராஜ்யம் சொந்தமானதே எந்தன் பாகியம். கண்களால் காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம், உந்தன் அன்பெனும் சாம்ராஜ்யம் சொந்தமானதே எந்தன் பாகியம். கோட்டான்களும் கழுகுகளும் மட்டுமே வந்து வந்து போன எனது வாழ்க்கை என்ற காட்டினிலே, கோட்டான்களும் கழுகுகளும் மட்டுமே வந்து வந்து போன எனது வாழ்க்கை என்ற காட்டினிலே, முதன் முதலாக பாட வந்த குயிலும் ஆட வந்த மயிலும் நீயானாய். வாக்கலாபமயிலே ஓடி நீ, வாக்கலாபமயிலே ஓடி நீ, வாக்கலாபமயிலே வந்த பனிய மூதம் தந்த மகிழ்ந்திடவே வா, வந்த கனிய மூதம் தந்த மகிழ்ந்திடவே வாக்கலாபமயிலே ஓடி நீ, வாக்கலாபமயிலே பத்திரிகையாளனாக யான் பணியாற்றிய காலங்களில் பல நட்சத்திரங்களை பேட்டி கண்டிருக்கின்றேன் பல நட்சத்திரங்களை யான் பேட்டி கண்டிருக்கின்றேன் ஆனால் நிலாவை இதுவரை நான் பேட்டி கண்டதில்லை. நிலாவை பேட்டி காணுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் நிலாவிடம் நான் இந்த கேள்வியை தான் கேட்பேன். என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் கோயிலரோ வெண்ணிலாவே. கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் கோயிலரோ வெண்ணிலாவே. கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே, ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே, அந்த வல்லிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே, அதை வாங்கி வந்து தந்துவிடு வெண்ணிலாவே. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. பாலாவி தீர்த்தத்தின் குளுமையும் கீரைகளை கேணியின் குளுமையும் முற்றவழி தென்றலின் இதமும் கொண்டு வரும் பாடல்களோடு யாழ் சுதாகர். உனக்கா தெரியாது உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது ஊர்வலம் வரவும் ஆவலை தரவும், உனக்கா தெரியாது உனக்கா தெரியாது, உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது நிலவே, உனக்கா தெரியாது உள்ளத்து தொடவும் வெள்ளத்தில் வரவும், உனக்கா தெரியாது தன்மையிலும் என் தனிமையிலும் ஒரு தாகத்தை அளித்தாயே நிலவே, உனக்கா தெரியாது ஏமையிலும் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா, ஏமையிலும் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா, எண்ணத்துக்கும் அந்த கன்னத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கன்னத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, நிலவே உனக்கா தெரியாது, மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரும் மறைந்தே நிற்பாயா, மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா, நிலவே உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது ஊர்வலம் வரவும் ஆவலை தரவும், உனக்கா தெரியாது நிலவே உனக்கா தெரியாது. எனது உருவத்தை நான் கண்ணாடியில் பார்த்தாலும் எனது உயிரை நான் பார்ப்பது உனது கண்களிலே, எனது உருவத்தை நான் கண்ணாடியில் பார்த்தாலும் எனது உயிரை நான் பார்ப்பது உனது கண்களிலே. புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம், கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், இறந்ததனாந்தமோ வண்ண சிலையே வண்ண சிலையே வளர்த்திலையே வந்ததறியேன் மனக்குறையேன் வண்ண சிலையே வளர்த்திலையே வந்ததறியேன் மனக்குறையேன் என்னும் கண்ணே போதும் சொல்லம்பு கண்ணே போதும் சொல்லம்பு உனை கணமும் பிரியேன் என நம்பு கண்ணில் தவழுதே குறும்பு கண்ணில் தவழுதே குறும்பு கனிமொழியே நீ என்னை விரும்பு கண்ணில் தவழுதே குறும்பு கனிமொழியே நீ என்னை விரும்பு கண்களி புகுந்தி கருத்தினில் கலந்து கனி கொடும் பாதை ஜோதி கண்களை புகுந்தி கருத்தினில் கலந்து தனி வரும் காதை ஜோதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி எனது வாழ்க்கை என்ற வங்கிக் கணக்கிலே எனது வாழ்க்கை என்ற வங்கிக் கணக்கிலே நான் கண்ட ஒரே வரவு உனது மாசற்ற பிரேமை நான் செய்த ஒரே செலவு உனது வங்கிக் கணக்குக்கு நான் இடம் மாற்றிய எனது இதயம் பிரமாணம் கவிதை கவிதை படி எனது வாழ்க்கை என்ற வங்கிக் கணக்கில் நான் கண்ட ஒரே வரவு உனது மாசற்ற பிரேமை நான் செய்த ஒரே செலவு உனது வங்கிக் கணக்குக்கு நான் இடம் மாற்றிய எனது இதயம் சின்னஞ்சிறு வயது முதல் என்று நாம் பழகி வந்தோம் சின்னஞ்சிறு வயது முதல் என்று நாம் பழகி வந்தோம் இனி ஒரு பிரிவும் உண்டோ இன்பம் பெறப்படையும் உண்டோ வயது முதல் மழலையிலே கண்ணி உந்தன் மழலையிலே கற்பனைக்கும் வடிவு கண்டேன் கண்ணி உந்தன் மழலையிலே கற்பனைக்கும் வடிவு கண்டேன் வயது முதல் என்று நாம் பழகி வந்தோம் இன்னஞ்சிறு வயது முதல் என்று நாம் பழகி வந்தோம் புதுமை என்றோ காதல் என்னும் உலகினே பேசும் மொழி புது அருமையன்றோ கன்னியரின் மழலை எல்லாம் என் தமிழின் இனிமையன்றோ கன்னியரின் மழலை எல்லாம் என் தமிழின் இனிமையன்றோ இன்னஞ்சீரின் வயது முதல் எந்தெல்லாம் பழகி வந்தோம் இனியோட தெரிவம் வந்தோம் இன்பம் பெற தடையும் இன்னஞ்சீரின் வயது முதல் என்று நாம் பழகி வந்தோம் நாம் காதல் செய்கின்ற அழகை பார்த்தால் மதன் ரதிக்கம் காம்ப்ளெக்ஸ் வரலாம். எனவே அவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுப்போம். நீயே உன்னாசை போலே நாம் இணைந்தாடுவோம் இந்நாளே கண்ணவின் மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே மலர்ந்தாடும் இன்பச் சோலை காதல் வரலாற்று ஜோடிகளை எல்லாம் காதல் காவியங்களை எல்லாம் நமது காதல் காவியம் என்றும் ஜெயித்து நிற்கும். மாலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடும். நானும் வேறில்லை. மரத்தால் கோயில் கட்டி உயிரால் பூஜை செய்கின்ற நமது தெய்வீக காதலை மாசற்ற பிரேமையை போற்றி பாராட்ட ஆயிரம் மொழி வேண்டும். அன்பே அமுதே அருங்கனியே, அன்பே அமுதே அருங்கனியே, ஆனந்தம் வாழ்வே காண்போம் நாம் இனியே, ஆனந்தம் வாழ்வே காண்போம் நாம் இனியே, அன்பே அமுதே அருங்கனியே. இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிழியே, எண்ணமெல்லாம் விரைந்தே நீயே, இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிழியே, கல்லல் மொழி பேசி கண்டால் வலை வீங்கி, கல்லல் மொழி பேசி கண்டால் வலை வீங்கி, கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராதி, அன்பே அமுதே அருங்கனியே. உனது மிரட்டலில் அன்பையும், உனது அன்பிலே மிரட்டலையும், உனது வேண்டுகோளில் கட்டளையையும், கட்டளையில் வேண்டுகோளையும் கண்டு கண்டு திண்டாடுகின்றேன். அதனாலும் உன்னை உயிர் வரை கொண்டாடுகின்றேன். உனது மிரட்டலில் அன்பையும், உனது அன்பிலே மிரட்டலையும், உனது வேண்டுகோளில் கட்டளையையும், கட்டளையில் வேண்டுகோளையும் கண்டு கண்டு திண்டாடுகின்றேன். அதனாலும் உன்னை உயிர் வரை கொண்டாடுகின்றேன். கேடிய சுவாமி. உன் அழகி பார்த்திருக்கும் என்னாலும் திருநாளே அலைப்பாயும் தொண்டனாலே இணை நீ கொஞ்சோதே அலைப்பாயும் தொண்டனாலே இணை நீ கொஞ்சோதே கதை மாதிரி கழுதானே இலை மாறி கெஞ்சுதே கதை மாதிரி கழுதானே இலை மாறி கெஞ்சுதே புயலில் கலைந்து போகாத பாட்டு தீபங்களை பாடல் பொக்கிஷங்களை உங்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர். என் வாழ்வின் குவையே ஒளி தீபம் மலரே தமிழ்தேனே. உமைக்காக தன்னில் சரி பாதி தந்தான் இறைவன், உனக்காக நானோ முழுதாக எண்ணி தருவேன். நிறைவேறுமா என்னும் நிறைவேறுமா நிறைவேறுமா என்னும் நிறைவேறுமா பணிவா மொழி பேசி விழுந்தோடும் கிளியே நிறைவேறுமா என்னும் நிறைவேறுமா கனிவான மொழி பேசி விழுந்தோடும் கிளியே நிறைவேறுமா என்னும் நிறைவேறுமா நினைவிலும் கனவிலும் நிலைத்திடும் கிளையாக நினைவிலும் கனவிலும் நிலைத்திடும் கிளையாக மனமெனும் காலையில் மலர்ந்திடும் மலராக மனமெனும் காலையில் மலர்ந்திடும் மலராக மகிழ்ந்த மாதங்களும் வீசுவார் விழி கலையாலே மாத மாதர்களும் வீசுவார். மிக துணிவாக தூணிலையும் பாடுவார், மிக துணிவாக தூணிலையும் பாடுவார். அதன் சுவை கண்டால் மீறி இங்கே ஓடுவார், அதன் சுவை கண்டால் மீறி இங்கே ஓடுவார். உன்னை பிரிவேனா, உன்னை பிரிவேனா, மனம் போலவே மன மனம் போலவே இணைகிறது புவி மீது புவை காணும் அமுதால் மனம் போலவே மன மனம் போலவே. இராவுக்கு அழகு சேர்க்கும் விஷயங்கள் மூன்று. ஒன்று நிலவு, இரண்டு நிசப்தம், மூன்று நீ. மோகன புன்னகை கேடும் நிலவு வேகத்திலே நீ மறையாதே, காவுடங்கே நம்மை கலந்திடும் நேரம் சாகசமே நீ புரியாதே. மோகன புன்னகை கேடும் நிலவு வேகத்திலே நீ மறையாதே, காவுடங்கே நம்மை கலந்திடும் நேரம் சாகசமே நீ புரியாதே. யாகமும் யோகமும் சேர்ந்ததனாலே திங்களே நீயும் பிரியாதே, யாகமும் யோகமும் சேர்ந்ததனாலே திங்களே நீயும் பிரியாதே. தேன் மலர்பூவும் நேரமிதே என் செல்வமே நீயும் மறையாதே. வசித்துக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர். என் வாழ்வில் புவையே ஒளி வீசும் நிலவே படாமலே தவித்தேனே. எனது கனவுகளுக்கு வண்ணம் தீட்டினாய், வாழ்க்கைக்கு இசை அமைத்தாய். எனது கனவுகளுக்கு வண்ணம் தீட்டினாய், எனது வாழ்க்கைக்கு இசையமைத்தாய், எனது கவிதை மாளிகையில் தென்றலாக நுழைந்தாய். என்றும் பதினாறாய் மார்க்கண்டேய வரமும் அளித்தாய். உன்னை அன்பில் உருவாய் என்னும் வந்தாயே, உன்னை நினைந்து மனம் மயங்கள் செய்தாயே. உரையெல்லாம் கொள்ளை கொள்ளும் என்னையே, பார்வையாலே கொள்ளை கொண்டாய் கண்ணியே. இசையை நான் ரசிக்க ஆரம்பித்த போது என் வாழ்க்கை இன்பமானது. இசையை நான் ரசிக்க ஆரம்பித்த போது என் வாழ்க்கை இன்பமானது. உன்னை நான் ரசிக்க ஆரம்பித்த போது என் வாழ்க்கை இசை ஆனது. முல்லை மலர் மேலே மயக்கமண்டு போலே, முல்லை மலர் மேலே மயக்கமண்டு போலே, உள்ளம் உறவாடுங்கள் அன்பானே, உள்ளம் உறவாடுங்கள் அன்பானே. முல்லை மலர் மேலே மயக்கமண்டு போலே, வெள்ளி அலை மேலே உள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே உள்ளும் கயல் போலே, அல்லிகே தாவ கண்டேன் என்னே, அல்லிகே தாவ கண்டேன் என்னே. மலர் மேலே மைக்கு வந்து போலே, மண்டு கவிதையை உனக்கு பிடிக்கும். காரணம் எனக்கு கவிதை பிடிக்கும் என்பதால். கவிதையை உனக்கு பிடிக்கும் காரணம் எனக்கு கவிதை பிடிக்கும் என்பதால். இசைக்கு என்னை பிடிக்கும் காரணம் உனக்கு இசை பிடிக்கும் என்பதால். வாடா மலரே தமிழ்தேனே, என் வாழ்வின் பூவையே ஒளி வீசும் பொது நிலவே, வாடா மலரே தமிழ்தேனே. மன்னன் தனி பெரும் தேரே, தாரணி வணங்கும் மன்னன் தனி பெரும் தேரே, தரிக்குமோ என்னுயிர் துணை பிரிந்தால், தரிக்குமோ என்னுயிர் துணை பிரிந்தால், வானும் கடலும் நாம் என்னும் ஜோதியாய் காதல் வாழ்வி குடலீகும் ஜோதியாய், காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம், காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம். காமிய புலவரெல்லாம் கணிப்புடன் பாராட்டி, காமிய புலவரெல்லாம் கணிப்புடன் பாராட்டி, கவிதை பொடியும் தமிழாகும் வந்த ஆராவமுதே எனதம்பே.